கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ? பாஞ்சாலி பாஞ்சாலி, கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ? பரஞ்சோதி பரஞ்சோதி. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ? கன்னிப்பூ பிஞ்சுப்பூ ஏழை குயில் கீதம் தரும் நாதம், அது காற்றானதோ தூதானதோ? கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ? பாட்டு பாடும் கூட்டத்தாரோ, ஏழை குயில் கீதம் தரும் நாதம், அது கொண்டாடுதோ என்னை இங்கு? கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. பாடல் ஒரு கோடி செய்தேன், கேட்டவர்க்கு ஞானமில்லை. ஆசை கிடியே வந்தாயே பண்ணோடு, நான் பிறந்த நாளில் இது நல்ல நாளே. சின்ன சின்ன முல்லை கிளிப்பிள்ளை என்னை வென்றாளம்மா, கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ? தாரோ ஏழை குயில் கீதம் தரும் நாதம்,